முருகன் பக்தியோடு ஓடி வந்தோமே, மேளம் கொட்டி ஆடி வந்தோமே, குமரன் பேரை சொல்லி ஓடி வந்தோமே. காவடியா காவடி பழனிமலை காவடி, சேவடியா சேவடி காலமுருகன் சேவடி. ஓடி வந்தோமே, குமரன் பேரை சொல்லி ஓடி வந்தோமே.